Lan celeba, celeba, celeba. La elelete, elelete, lan celeba. Lan celeba. La Feyre Bey, la Feyre Bey. La hiç Feyre Bey. La Feyre Bilal, Feyre Bilal. La elelete, elelete, lan celeba. La la denge. La ela, ela, elelete, la. La celeba ikonne. La enda parlelete, lan celeba, celeba, celeba. La selpa. La Feyre Bey. La, எல்லாமே எல்லாமே எல்லாமே லா உன்னஞ்சேரபா லா உன்னஞ்சேரபா லா உன்னஞ்சேரபா.